முன்னை பழம் பொருட்கும் உன்னை பழம் பொருளே பின்னை புதுமை கூம் பேர் தும பெற்றியனே உன்னை பிரானாக பெற்றவு சீரடி கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்ப பணி செய்வோம் பணி செய்ய